రామానుజదయః పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే కురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుగ్మ వ్యామోహత స్థితితరాణి త్రణాయమేణే అస్మద్గురో భగవదోస్య దేహైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపత్యే మాతాపితా యువతయ స్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్రగుళాభిరామం శ్రీమత్తదంగ్రయుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహతాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగిరేణు పరకాళయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్లతోస్మి నిత్యం వాంతిహళుం సోలై మదిలరంగర్వణ్బుహళ్మేల్ ఆంధ్రతమిళ్మరైహళ్ ఆయిరమం ఈంద్రముదత్తాయ్ సరహోపన్మైన్బాల్ వళర్తై దత్తాయ్ రామానుజన్. శ్రీహపతియాన భగవాన్ త్రివేంకటముడియానుడయ உலகமுண்ட பெருவாயா பாசுரம் அனுபவிச்சுண்டு வந்துருக்கும். அதிலே நேற்றுக்கு ஐந்தாம் பாசுரம், அங்க வந்து பகவான் உமக்குன்னு ஒரு தனி உபாயம் சொல்ல முடியாது, அது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்தையும் பண்ண லீலைகளை காட்டி ஏழு மரங்களையும் ஒரே அம்பாலே எய்தாயே அப்பேற்பட்ட சாகசம்லாம் பண்ணும் பொழுது எனக்காக ஒன்றும் பண்ண முடியாதா, எப்பேற்பட்டவர் நீ அப்படின்றத அந்த இடத்துல ஆழ்வார் காட்டுறார். அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல சரணாகதி பண்ணணும் அப்படின்னா அவருக்கு அந்த பரத்துவம் இருக்கணும் இல்லையா, அது பகவானுடைய பரத்துவத்தை அங்க காட்டுறார் எப்பேற்பட்டவர் அப்படின்னு. இப்ப இந்த பாசுரம் இன்னைக்கு ஆறாம் பாசுரம். என்னாலே நாம் மண்ணளந்த இணைதாமரைகள் காண்பதற்கென்று என்னாலும் நின்று இமையோர்களேத்தி இறைஞ்சினமினமாய் மெய்ன்னான்மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே மெய்ன்னான் எய்து என்னால் உன்னடிகள் அடியேன் மேவுவதே அப்படின்னு அற்புதமான பாசுரம். இங்க வந்து பகவான் கேட்கிறார், சரி அங்க வந்து நீ உபாயம் கேட்டார், சரி உபாயம் சொல்றது இருக்கட்டும், உமக்கு என்ன பிராப்தியம், வைகுண்டத்திலே வந்து கைங்கரியம் உம்முடைய திருவடி பட்டணும் அப்படின்னு ஆசையா? ஆனா எல்லா பாசுரங்களையும் திருவேங்கடத்தானேன்னு சொல்றதே, இப்ப திருவேங்கடமலையிலே வந்து இங்க திருவேங்கடத்தானுடைய திருவடியை பட்டணும்ன்றது பிராப்தியமா எது அப்படின்னு பகவான் கேட்கும்படியாக அதுக்கு சமாதானம். அப்போ அங்க ஒழிவில் காலம் பாசுரம்லையும் அங்க சொல்லும் போதே, வானவர் வானவர் கோனுடும் சிந்து பூமகிழும்னு அந்த நித்திய சூரியர்களே, அந்த நித்திய சூரிக்கு தலைவரான விக்ஷசேனர் அவா எல்லாருமே இங்க திருமலையிலே வந்துதான் கைங்கரியம் பண்றார் அப்படின்னு சொன்னார். அதனால திருமலையே தான் பிராபியம்னு. இப்ப இங்க பெருமாள் அது வந்து நமக்கு சொல்லி காட்டுறார். அப்ப அங்க சொல்லும் பொழுது திருமலைக்கு ஏன் செல்ல வேண்டும், திருமலை கைங்கரியம் ஏன் வசந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க காட்டுறார். இங்க பெருமாளுக்கு சமாதானமாக சொல்ற மாதிரியாக, என்னாலே நாம் மண்ணளந்த இணைதாமரைகள் காண்பதற்கென்று அப்படின்னு நித்திய சூரிகள் எல்லாம் நினைக்கிறாளாம், என்னாலே என்னைக்கு நாம் மண்ணளந்த அந்த மண்ணளந்தானே அன்னைக்கு திருவிக்ரமாவதாரத்தில் அவனுடைய இணைதாமரைகள் அப்படின்னு ஜோடியான இரண்டு புஷ்பம் தாமரை புஷ்பம் போலே இருக்கிற அவனுடைய திருவடிகள் காண்பது என்னைக்கு காண்பது, இரண்டு ஜோடியாக அப்படின்னு சொல்றேன். என்னாலும் நின்று இமையோர்களேத்தி அப்படின்னு, என்னாலும் எப்பவும் அவளே நினைச்சிட்டு வரலாம், எப்ப நாங்க சேவிக்கணும் சேவிக்கணும்னு வந்து இங்க எப்பவும் இருந்து நின்று இருந்து கொண்டு இமையோர்களேத்தி அப்படின்னு அந்த நித்திய சூரியர்கள் ஏத்தினா ஸ்தோத்திரம் பண்ணி, இறைஞ்சி அப்படின்னா பிரார்த்தித்து வணங்கி, பகவான இனமினமாய் அப்படின்னு கூட்டம் கூட்டமாக வந்து பெருமாளை சேவிக்கிறா அப்படின்னு குடும்பம் குடும்பமாக. அங்க இமையோர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் மட்டும் இல்ல, தேவர்கள் நித்திய சூரியர்கள் எல்லாரும் வரும்பொழுதே என்னன்னா, அவ மட்டும் அவ தம்பதிகளாக அவ குடும்பத்தோடைய பசங்க எல்லாரோடையும் சேர்ந்து வரலாம். அந்த தேவர்கள்னா இந்திரன்னா இந்திராணியோட சேர்ந்து அப்படி வந்து ஒவ்வொருத்தராக கூட்டம் கூட்டமாக வந்து பெருமாளை சேவிச்சுக்கிறதுக்கு இங்க வரா எல்லாருமே. என்னால் என்னால் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இந்த இடத்துக்கு வரா. தேவர்கள் பிரம்மருத்ராதிகள் அதுக்கும் மேல இங்க நித்திய சூரியர்கள் சொல்லும்பொழுது இமயோர்களேத்தி அப்படிங்கும்பொழுது நித்திய சூரியர்களே வரா அப்படி. அப்ப வந்து நமக்கு வந்து நம்ம பாக்குற திருமலையில கியூ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம், வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ்ல கியூல அத்தனை பேர் நிக்கிறா இல்லையா, அது நம் கண்ணுக்கு நம்ம இந்திரியத்துக்கு தெரிஞ்சது. ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய கியூ இருக்கு, அங்கதான் இந்த நித்திய சூரியர்கள் எல்லாம் வந்து அவளும் பெருமாளை சேவிச்சுட்டு போறா அப்படின்னு. அங்க கூட தேவர்களுக்கெல்லாம் கூட சேவிக்கிறதுக்கு இல்லையாம், அவளுக்கே அந்த லைன்ல வெள்ள இருக்கா, அவளுக்கே என்ட்ரி இல்ல அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாசுரத்துல சொல்றாரு. அந்த மாதிரி அவளுக்கே அவள் சேவிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. அப்படி நமக்கு தெரியாத அங்க வந்து அவள்லாம் அப்படி நித்திய சூரியர்கள்லாம் வந்து பெருமாளை கைங்கரியம் பண்றான். அப்போ அதுதானே அந்த இந்த திருமலை தானே எனக்கு பிராபியம் அப்படின்னு. மெய்ஞான் மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே அப்படின்னு. மெய்ஞான் மனத்தால் அப்படின்னும் பொழுது திருக்கரணத்தினாலேயும் அப்படின்னு மெய் அப்படிங்கும் பொழுது சரீரத்தினாலேயும், நா அப்படின்னா நாக்குனாலேயும், மனத்தால் மனசினாலேயும் அப்படின்னு. சரீரத்தினாலே புஷ்ப கைங்கரியங்கள், பகவான ஏல பண்ற கைங்கரியங்கள் அதெல்லாம் பண்ணலாம். நாக்குனாலேனா ஸ்தோத்திரம் பண்றது, மனசுனாலேனா மனசுல பகவான ஹிருதயத்திலே நினைச்சிட்டு இருக்கிறது, அப்படி வழிபாடு செய்யும். அப்படி வந்து இங்க வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார் அப்பேற்பட்ட திருவேங்கடத்தானே. மெய்ஞான் எய்து என்னால் அப்படின்னு உண்மையாக கனவுல இல்ல, கனவுல நான் திருமலைக்கு வரேன் அப்படின்னும் இங்க வந்து வாயால இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் திருமலைக்கு போக வேண்டும் அப்படின்னு மனசனால இல்ல, மெய் நிஜமாவே வந்து எய்து என்னால் எந்த நாள் எந்த காலம் வருமோ உன் அடிகள் அடியேன்மேவுவதே உன்னுடைய திருவடியிலே வந்து எனக்கு எப்போ வந்து நான் கைங்கரியம் பண்ண போறேனோ அப்படின்றது இங்க ஆழ்வார் இங்க மங்களாசாசனம் பண்ற இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். அப்ப என்னன்னா நம்மெல்லாம் கீழிருந்து மலை ஏறி போய் சேவிக்கிறோம், அந்த பெருமாளை எப்ப சேவிக்க போறோம்னு நினைச்சிண்டு போய் சேவிக்கிறது ஒரு பக்கம். ஆனா நித்தியசூரிகள்லாம் அவா மேலிருந்து கீழே இறங்கி என்னைக்கு நாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போறோம் அப்படின்னு அவா வரா அப்படின்னு. ஏன் வைகுண்டத்துலதான் பகவான் இருக்கேன்னா அங்க இருக்கிற பகவானுடைய சௌலபியத்தோட இந்த பூமியிலே இருக்கிறப்பதான் அவருடைய லீலைகள் அதிகமாக இருக்கு. அதனாலதான் என்னால் நாம் மண்ணளந்த அப்படிங்கிற, என்னாலே நாம் மண்ணளந்த அப்படிங்கும்பொழுது பகவான் திரிவிக்ரமாவதாரத்திலே மண் அளந்தான். அப்ப ஒரு திருவடியை பிரம்மலோக பரியந்தம் மேலே எடுத்து காமிச்சான், அளந்தான். அப்ப அங்க வந்து பிரம்மாதிகளுக்கு பாக்கியம், வைகுண்டத்தில் இருக்கிறவாளுக்கு அங்க திருவடி சேவிக்க முடியாது, ஏன்னா வைகுண்டத்தில் அவர் அளக்கல இல்லையா, இந்த பிரகிருதி மண்டலத்தில் தான் அவர் அளந்தார். அதனால் அவளும் கீழே வரா. அப்ப கூட அவ மேலேந்து கீழே பிரம்மலோக அந்த இடத்துல வரும்பொழுது பிரம்மாவுக்கும் என்னன்னா ஒரு திருவடி தான் சேவையாச்சு. அப்ப பிரம்மாவுக்கும் ஒரு திருவடியில தான் கங்கா அந்த கமண்டூனால தீர்த்து அபிஷேகம் பண்ணார், அதுதான் கங்காஜலம். கங்காஜலம்ன்றது ஒரு திருவடி தீர்த்தம் தான், அந்த ஒரு திருவடியில கூட ஒரு பாதத்துல ஒரே ஒரு விரல் அந்த கட்ட விரல்ல இருக்க நகஸ்பர்சம் தான், ஏன்னா அவருடைய அப்படி அளந்தப்ப எவ்வளவு பெருசா இருக்கும் திருவடி. அவளுக்கு ஒரு திருவடி தான் பாக்கியமாச்சு. சரி, இந்த பூமியில இருக்கவாளுக்குன்னா பூமியில எல்லாரையும் அளந்தான். அப்ப சராச்சர மச்சீக சரண பங்கஜே நாம் கிதம்னு சுவாமி தேசிகன் தயாசத்தகத்துல சொன்ன மாதிரி எல்லாரையும் சமமாக அளந்தான். இவா என்னுடையவா கிடையாது, இவா என் பக்தர்கள் அப்படின்லாம் எந்த வேறுபாடு பார்க்காம எல்லாருக்கும் அவனுடைய திருவடியாலே அனுகிரகம் பண்ணான். அப்போ பூமியில இருக்கிறவாளுக்கு ஒரு திருவடி தான், ஏன்னா ஒரு திருவடியை வானத்தில் அளந்தான் பிரம்மலோக பரியந்தம், ஒரு திருவடியை கீழே பாத்தாள லோகம் வரைக்கும் அளந்தான். அப்போ இவாளுக்கும் நமக்கும் ஒரு திருவடி பாக்கியம், அவளுக்கும் ஒரு திருவடி பாக்கியம். இப்ப ரெண்டு திருவடி மகா அன்னைக்கு அந்த ஒரு திருவடி நமக்கு எல்லாருக்குமே அந்த பாக்கியம் இருக்கு. அன்னைக்கு நமக்கு அது தெரியலையே தவிர அந்த ஜென்மாவிலையும் நம்ம அப்போ அந்த சமயத்துல திருக்ரமாவதாரம் இருக்கும்பொழுது நம்ம இருந்தோம். ஏன்னா இந்த ஆத்மான்றது நித்தியம், அப்ப வேற ஏதோ ஒரு சரீரத்திலேயோ அச்சேதனமாவோ சேத்தனமாவோ ஒரு மரமாவோ எப்படியோ இருந்திருப்போம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு திருவேங்கட முடியான நம்மளால சேவிக்க முடியறது, பக்தின்னு ஒண்ணு இருக்கு, இப்ப இந்த உபன்யாசம் பண்ண முடியறதுன்னா கூட அன்னைக்கு அந்த பாக்கியத்தை பெற்றதுனாலதான். அந்த பகவானை பத்தி கேட்கறதுமே தானே, கேட்டுதானே அடியேன் சொல்றேன் அப்படின்னு கேட்கறதும் அது எல்லாமே பார்த்தா அன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு பாக்கியம். அந்த பூர்வ ஜென்ம சுகிருதம் அப்படின்றது இதுதான். அதனாலதான் சுவாமி ஆள வந்தாரும் சொல்லும்பொழுது திரிக்ரமஸ்ய சரணாரவிந்தம் சொல்லும்பொழுது அவர் வந்து திரிக்ரமநாதர் பெருமாள் கேட்கிற அன்னைக்கு அளந்தையே கதா புனகா அப்படின்னு சொல்றாரு. புனகா இன்னொரு வாட்டியும் உம்முடைய இரண்டு திருவடியும் அடியனுடைய சிரசிலே அலங்காரம் பண்ணும் அப்படின்னு அடியன் திரசிலே வைத்து அலங்காரம், அதுவே அலங்காரம், பகவானுடைய திருவடி நம்மளுடைய சிரசிலே இருக்கிறது. குலசேகர ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, பெரிய ரத்னம் போல கிரீட்டம் போடட்டுமான்னாரு அவர் ராஜா. ஆனா அவர் சொல்றாரு அதெல்லாம் எனக்கு வானா, பகவானுடைய திருவடி சம்பந்தம் போறும் இல்ல, அது கூட இல்ல, பாகவதாலோட திருவடி பாத தூளி போறும் அப்படிங்கிற அந்த மாதிரி அவர் வந்து பரம பாகவதோத்தமர். புனகா அப்ப புனகான்னு சொல்லும் பொழுது ஒரு வாட்டி பெருமாள் அந்த அனுகிரகத்தை நமக்கு எல்லாம் ஒரு திருவடியாலே பண்ணியிருக்கார், இரண்டு திருவடியும் சேர்த்து அருள வேண்டும். அப்ப எனக்கு தெரியல, அப்ப எப்படி இருந்தேன்னு தெரியல, அது நமக்கு ஞாபகம் இல்ல. இப்ப தெரிஞ்சு நான் கேட்கிறேன் உம்முடைய திருவடி, அப்ப வந்து உம்முடைய திருவடி பெருமை தெரியலையோ என்னவோ, ஆனா இப்ப தெரிஞ்சு கேட்கிறேன், இப்ப அடியனுடைய சிரசில வையும் அப்படின்றதுதான் சுவாமி ஆளவந்தாருடைய மங்களாசாசனம். அந்த மாதிரி இங்க வந்து ஆழ்வார், இந்த ஆழ்வார் பாசுரத்தினாலே தான் அப்படி சுவாமி ஆளவந்தார் மங்களாசாசனம் என்றே. சுவாமி திருக்குறிகை பிரான் பிள்ளான் இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது, பரமவியோமத்திலிருக்கும் சர்வஸ்வாமிக்கு சர்வசேஷ விருத்தியும் பண்ணுகை என்றோ எல்லாரும் பிராபியம் என்னில் அப்படின்னு, ஸ்ரீ வைகுண்டத்தில் பரமவியோமத்திலே இருக்கும் அப்படின்னு சர்வஸ்வாமிக்கு, அப்பேற்பட்ட சர்வஸ்வாமியானவருக்கு அங்கே கைங்கரியம் பண்ண வேண்டும் தானே பிராபியம் என்னில், அப்புறம் திருவேங்கடமலையிலே ஏன் அப்படின்னா, அங்குள்ள அயர்வருமமரர்களும் திருவேங்கடமுடையானை திருவடிகளை என்றோ நாங்கள் காண்பதென்று ஆசைப்பட்டு இங்கே இனமினமாக வந்து உன்னுடைய திருவடிகளிலே என்றோ வாக்மன காயங்களாலே சர்வகாலமும் சர்வசேஷ விருத்தியும் பண்ணுகிறது அப்படின்னு, அங்குள்ள அயர்வரர் அமரர்கள்லாம் திருவேங்கடமுடியான சேவிக்கணும் திருவேங்கடமுடியான சேவிக்கணும் அப்படின்னு நாங்கள் காண்பதென்று அப்படின்னு, எப்ப என்னைக்கு நாங்க சேவிக்க போறோம், எங்களுக்கு என்னைக்கு அந்த திருவடியை சேவிக்க பாக்கியம் அப்படின்னு அவாளாம் ஆசைப்பட்டு இறைஞ்சி அங்க பக்தியோட இனமினமாய் அப்படின்னு அந்த கூட்டம் கூட்டமாக வந்து இந்த திருவேங்கடமலையானை அவ வந்து வாக்மலம் காயத்தினாலே அந்த திருக்கரண இதனாலேயும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று சர்வகாலமும் சர்வசேஷ விருத்தியும் பண்ணுகைக்கு இங்க வரா. அப்படி எனக்கும் இதுவே பிராபியம், அதே போல எமக்கும் இந்த பூமியிலே இருக்கிற எங்களுக்கும் இதுவேதான் பிராபியம் அப்படின்னு. ஏன்னா அந்த அவாவரான்றது பகவானுடைய சௌலபியத்தை பார்த்து. அப்போ திருமலையிலே செல்ல வேண்டும் என்ன தகதாக, நான் மெய்யாக திருமலையிலே வந்து உன் திருவடிகளிலே சர்வகாலமும் சர்வகரணங்களாலும் சர்வசேஷ விருத்தியும் பண்ணுவதென்றோ என்கிறார் அப்படின்னு எண்ணிக்கோ. நான் மெய்யாக அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ திருமலைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்றது சும்மா சொல்ற மாத்திரம் இல்ல, என்னுடைய மனசிலே வந்து மனசு போய் பெருமாள் பகவானை சேவிச்சார் அப்படின்றது இல்ல, ஒரு கனவுல பகவானுடைய கைங்கரியம் கிடைச்சதுன்னு கிடையாது, மெய்யாகவே என்னைக்கு நான் திருமலைக்கு வந்து உன் திருவடியிலே சர்வகாலமும் கைங்கரியம் பண்ண போறேன் அப்படின்னு எண்ணிக்கோ, அந்த நாள் எண்ணிக்கோ அப்படின்றா போலே சுவாமி திருக்குறிகை பிரான் பிள்ளானுடைய வியாக்கியானம். சுவாமி சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது, மண்ணளந்த அப்படின்னு பூமியை அளந்தது காலான குணாகுணங்களை பாராதே எல்லா தலையிலும் படும்படி அப்படின்னு, எல்லாருடைய தலையிலையும் தன் சிரசிலையும் தன்னுடைய திருவடி படும்படி பண்ணேர் இல்லையா, அப்ப வந்து குணாகுணங்களை பாராமல் அப்படிங்கிற, இவன் கெட்டவன் இவன் நல்லவன், இவன் என் பக்தன் இவன் என் நாஸ்திகன் இவன் என்னை வந்து சேவிக்கல அப்படின்னு எந்த பாகுபாடும் பார்க்காம அந்த திரிவிக்ரமாவதாரம் பண்ணும் பொழுது எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அன்னைக்கு திருவடியை அந்த ஒரு திருவடியை அளந்தான் அப்படிங்கிறார். அப்ப ரெண்டு திருவடியும் சேர்க்கணும், அப்ப மேல இருக்கிறவாளுக்கு ஒரு திருவடி பாக்கியம் கிடைச்சது, கீழே இருக்கிறவாளுக்கு இந்த திருவடி கிடைச்சதுன்னா இரண்டு திருவடியும் சேர்த்து அந்த என்ன எப்போ நம்ம சேவிக்க போறோம்னா அப்ப திருமலையிலே எழுதியிருக்கிறே அந்த பெருமாள் கிட்டதான் வந்து சேவிக்கணும் அப்படிங்கிறார். திருவேங்கடமுடையான் திருவடிகளை நாம் கண்டு அனுபவிப்பது எந்த காலமோ என்கிறார் அப்படின்னு, எந்த காலமோ அது எப்பேற்பட்ட காலமோ என்னைக்கு வருமோ அப்படின்றது இங்க ஆழ்வாருடைய திருவுள்ளம் அப்படின்றது சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார். பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும் பொழுது, ஆறாம் பாட்டில் சென்னாள் என்னால் அண்ணாள் அவனை எப்ப சேரப்போறோமோ அது எந்த நாளோ அந்த நாள் அப்படின்னு என்கிறபடியே உபாயலாபத்தை ஆர்த்தராய் உன் திருவடிகளை சமாசிரிக்கும் என்னாள் அப்படின்னு உம்முடைய திருவடியை சமாசிரிக்கிற நாள் என்னாள் அப்படின்னு ஆர்த்தராய் ஆர்த்தராக அப்படியே ஆர்த்தியாக ஆழ்வார் கதறி கேட்கிறாராம். அப்படி இங்க வந்து வியாக்கியானம் என்னாள் இத்தியாகதி என்னாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்குள்ளார் அங்கே போய் அடிமை செய்ய ஆசைப்படுமா போலே, இங்க இருக்கிறவெல்லாம் வைகுண்டத்திலே போய் ஆசைப்படுமா போலே, நித்திய சூரிகளும் அவனுடைய சௌலபியத்தை கண்டு அனுபவிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு வரும்படி பூமியை அடைய, அவள்லாம் பூமியை அடைந்தாலாம் இங்கே வந்து அவருடைய சௌலபியத்தை பார்த்து திருமலையிலே வந்து கைங்கரியம் பண்ணும் என்று ஆசைப்பட்டு அனாயாசேன அளந்து கொண்ட நிருதிசய போக்கியமான திருவடிகளை நாங்கள் காண்பதற்கு என்னால் உடையுமோ அன்று மனோரதம் அப்படின்னு அவளே வந்து அப்பேற்பட்ட திருவடியை அன்னைக்கு அனாயாசமாக ஒன்னும் ஒரு கஷ்டம் இல்லாம அளந்தான் இல்லையா, அப்பேற்பட்ட அந்த ரெண்டு திருவடிகளையும் நாங்க எப்ப வந்து சேவிக்கிறதுன்னு அவள்லாம் ஆசைப்பட்டு வந்து இருக்கா அப்படின்றது. நின்று அப்படிங்கும் பொழுது அனன்ய பரராய் வேற ஒரு எந்த லாபத்தையும் பார்க்காம பகவானையே நினைச்சிட்டு இங்க வந்து அப்படிங்கும் பொழுது என்னாலும் நின்று அப்படின்னு, என்னாலும் எப்பையும் நின்று அப்படின்றதுக்கு வேற எந்த இதுவும் இல்லாம ஸ்திர புத்தியோடே பகவான் கிட்ட கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. ஏத்தி அப்படின்னா ஸ்துதித்து, இறைஞ்சி அப்படின்னா வணங்கி அப்படின்னு திருக்கரணத்தினாலேயும் வந்து அந்த நித்தியசூரிகள் கைங்கரியம் பண்றான். முதல் மூணு வரியில அந்த நித்தியசூரிகள் பண்ண கைங்கரியம், அதே போல கைங்கரியம் நான் எப்போ பண்ண போறேன் அப்படின்னு இந்த திருவேங்கடமுடியானுக்கு இங்க வந்து ஆழ்வாருடைய மங்களாசாசனம். இங்க வந்து மெயின் நான் மனத்தால் அப்படின்னு சரீரத்தாலும் நாவாலும் மனத்தாலும் அப்படின்னு பிரிச்சியே சுவாமி பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம். ஏத்தி ஸ்துதித்து இறைஞ்சி வணங்கி அப்படிங்கிறது, ஏத்தி ஸ்துதித்துக்கு வணங்கி ஏத்திக்கு ஸ்துதித்து அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி இறைஞ்சிக்கு வணங்கி அப்படின்னு. என்னால் உன் அடிகளை அடிவேன் மேவுவதே அப்படின்னு, என்னைக்கு நான் வந்து உம்முடைய திருவடியை அடைய போறேனோ, சௌலபியத்தை பார்த்து அப்படின்னு பெரிய பிரகால சுவாமி சொல்றாரு. பெருமாளுடைய சௌலபியத்தை பார்த்துன்னா வைகுண்டத்தில் இப்பேற்பட்ட லீலைகள் இல்லையே, திருவேங்கடமுடியானுடைய லீலைகள் பலது நம்ம வந்து ஒழிவில் காலமெல்லாம் பாசுரத்தில் பார்த்தோம். திருமலை நம்பிகளுக்கு அவர் பண்ண அனுகிரகமும் அனந்தாழ்வார் பண்ண அனுகிரகமும், அப்படி பரமஸ்ரீ வைஷ்ணவர்களே இல்ல பல ஆச்சாரியர்கள், மத்வாச்சாரியர்கள், அத்வைதீயத்திலே வந்த சங்கராச்சாரியர்கள் பல பேர் திருவேங்கடமுடியான வந்து கைங்கரியம் பண்ணியிருக்கா. அவள் எல்லா திருமத்தஸ்தாளுக்கும் இந்த திருவேங்கடமுடியான் கைங்கரியத்திலே பரம பிராப்தியம், அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அதுல அதே மாதிரி நார்த்திலேருந்து வந்த பாவாஜி அப்படின்னு, ஹத்திராம் பாவாஜி அப்படின்னு ஒரு பெரிய அந்த காலத்தில் மகான் பரம பக்தர், ராம பக்தர், அவர் வந்து அங்கிருந்து திருமலைக்கு வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ற பரம ஆசையோடே இங்க திருமலையிலே வந்து சேர்ந்து திருவேங்கடமுடியானை தினமும் மூன்று வேளையும் போய் பெருமாளை சேவிப்பேறோம். சேவிக்கிறதுனா ஒரு க்ஷணத்துல வருது இல்லை, அப்படியே திருவேங்கடமுடியான மேலிருந்து அப்படியே சேவிச்சுட்டே இருப்பார். எப்பயுமே அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் இவா மேல ஒரு சந்தேகம் வந்தது, இவருடைய தாடி இவருடைய இதெல்லாம் பார்த்து புதுசா இருக்கார், அவளுடைய வஸ்திர அந்த தாரணை எல்லாம் வேற மாதிரி இருக்கும், என்ன இப்படி இருக்கிற இவ்வளவு நாள் இங்க பாத்துட்டே இருக்கிற இவரனோ திருடனோ என்னவோ அப்படின்னு நினைச்சு கோவில் உள்ளேயே விடக்கூடாது அப்படின்ட்டாலாம். பட்டுகள்லாம் அந்த ராஜா கிருஷ்ணதேவராய காலத்துல, ராஜா காலத்துல பட்டுகள்லாம் அவரை நிறுத்திட்டான் கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு. அவர் பக்கத்திலே ஒரு மடத்தை கட்டி அங்கே இருந்தேர், பெருமாளுக்கு தினமுமே வந்து சேவிச்சிருந்தேர், இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு ஒரே கஷ்டம். அந்த திருவேங்கடமுடியான சேவிக்கிறதுக்கு தானே இந்த மலையிலே வந்து இப்படி இருக்கும்பொழுது நமக்கு சேவை கிடைக்கலையேன்னு ரொம்ப கஷ்டத்தோட இருந்தேர். அப்ப ராத்திரியான உடனே பெருமாளுக்கு ஏகாந்த சேவை ஆன உடனே திருவேங்கடமுடியானே ஹத்திராம் பாவாஜி மடத்துக்கு வந்தேரம். இவர் படுத்துட்டு இருக்கும்போது அவர் எழுப்பி அவருக்கு வந்து தாயக்கட்டை ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். பெருமாளும் அவரும் ராத்திரியெல்லாம் தாயக்கட்டை ஆடுவாளாம். ராத்திரியெல்லாம் காற்றால சுப்பிரபாத்தம் போகும்போது பெருமாள் இங்கேருந்து கிளம்பி திருப்பி கோயிலுக்குள்ள வந்திருக்கார். அப்ப அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ஆஹா நமக்கு வந்து அவ வெள்ள உடலையே நினைச்சோமே, ஆனா நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பெருமாள் நம்ம கிட்டேயே வந்து சேவை சாதிக்கிறேன்னு இப்படி பல நாட்கள் நடந்துட்டே இருந்தது. ஒரு நாள் அவர் வந்து பெருமாளோட விளையாடும் பொழுது பெருமாளையே ஜெயிச்சுட்டாராம். பெருமாளையே ஜெயிச்சிட்டவனு பெருமாளுக்கும் சந்தோஷம், பா எப்படி ஆடினப்பா நீ, உனக்கு என்ன வரன் வேணுமோ கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னா. அவர் சொன்னாராம், உம்முடைய திருவடியிலே எனக்கு கைங்கரியம் போறோம், அதான் அடிக்கீழ் அடியேன் மேவுவதேன்னு அடி அது போறோம், திருவடியில் உங்க கைங்கரியம் போறோம், வேற என்ன, வேற என்ன எமக்கெல்லாம் எது பிராபியம், ஒண்ணுமே கிடையாது, உம்முடைய கைங்கரியம் தான் அப்படின்னு கேட்கும்போது அவர் சந்தோஷப்பட்டார். உம்ம சேவிச்சுட்டே இருக்கணும், ஆனா உங்க கோவிலுக்கு கூட என்னால் வர முடியலையே அப்படிங்கும் பொழுது பெருமாள் சரி அது சீக்கிரம் நடக்கும் அப்படின்னாரு. அப்ப இந்த எல்லாருக்கும் பாட்டை நடத்தணும், அப்படி ஏற்பட்ட பக்தனை உள்ள விடாம பண்ணிட்டாலே அப்படின்னு. ஒரு நாள் திருப்பியும் விளையாட வரும்பொழுது ராத்திரி அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது, இவரை கூப்பிட்டா இந்த சுவாமிய, இவர் டக்குன்னு ஒரு நிமிஷம் நான் வெளில போய் பார்த்துட்டு வரேன்னு வெளில போனா யாருமே இல்லை, யாருமே இல்லைன்ன உடனே திரும்பி உள்ள வந்து பார்த்தேர் திருவேங்கடமுடியான காணோம். சரி அவர் கிளம்பிட்டேர் அப்படின்னு பார்த்தா அவருடைய ஒரு வைர நெக்லஸ் ஒன்று இருந்தது, பெருமாளுடைய நகை, அந்த நகை கீழே விழுந்திருந்தது. ஆஹா நகையை விட்டு போயிட்டேரு, சரி நாளைக்கு ராத்திரி வரும்பொழுது பெருமாளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பத்திரமா எடுத்து பூட்டி வச்சிருந்தார். மறுநாள் காலத்தால் சுப்பிரபாத்தம் அர்ச்சகாலெல்லாம் போய் திறந்து பெருமாளுக்கு சுப்பிரபாத்தம் பண்ணும்போது கௌசல்யா சுப்ரஜாராமன் கதவை திறந்து பார்த்தா அங்க அந்த நகையை காணும். கோவில் எல்லாருக்கும் ஒரே சந்தேகம், என்ன பண்றது என்ன பண்றதுன்னா, கிருஷ்ணதேவராயா ராஜாவுக்கு சொல்லி அனுப்பிச்சா, அவர் பட்டுகள்லாம் நினைச்சார், செக்யூரிட்டிலாம் வந்து என்னென்ன பேசினா, யார் இதை பண்ணியிருக்கலாம், யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னா, எல்லாரும் ஹத்திராம் பாபாஜி தான், அவர் தான் உள்ள விடாமல் பண்ணோம், அவர் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னா. சரி பட்டுகள்லாம் நேராக அந்த அவர் கட்டின பக்கத்திலேயே இருந்த இடத்துல போய் பார்த்து என்ன அப்படின்னு கேட்க போக, அவர் வந்து இந்த மாதிரி நகை காணும் பெருமாள், நீ தான் இதா பண்ணியா அப்படின்னு கேட்க போக, ஆஹா பெருமாள் நேற்றி தான் நம்ம ஆத்துக்கு வரும்போது அதை விட்டுட்டு போயிட்டு நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன், என்ன கதை விடுற நீ, பெருமாள் வந்தேரா உன்னுடைய விளையாடினேரா, என்ன கதை விடுற நீ, இன்னைக்கு வந்துட்டு இந்த ஊர்ல நாங்கள்லாம் அந்த காலத்துல இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கே பெருமாள் சேவை சாதிக்கல, போய் சொல்றியா நீ, நேரா ராஜ தர்பார்ல போய் அவர் நிறுத்தினான். கிருஷ்ணதேவராஜாவோ மகாபக்தர், அவர் கேட்டார் என்ன நடந்ததுன்னு, இவர் இதெல்லாம் சொன்னார் பெருமாள் வந்து ஆடுனா, எல்லாருக்கும் சிரிப்பு தான் வந்தது, ஆனாலும் அவர் ராஜா ஒரு பக்தனால சரி நான் ஒன்று பண்றேன், ஒரு பரீட்சை வைக்கிறேன், ராத்திரி உன்னை வந்து ஒரு காராகிரகத்தில் ஜெயிலில் அடைச்சிருவார், அந்த ஜெயிலில் பூர்த்தியா கரும்பு, இந்த ராத்திரிக்குள்ளேயும் இந்த கரும்பு நீ சாப்பிட்டு முடிச்சிடும் அப்படின்னு, ஏன்னா பரீட்சை இவருக்கு இல்லை, அந்த ராத்திரி முழு அவ்வளவு கரும்பு ஒரு ஜெயில் ஃபுல்லா ஒரு கரும்பு வச்சா அது ஒரு மனுஷனால சாப்பிடவே முடியாது, சாகசமே அது. அப்போ பெருமாள் இவனை காப்பாற்றுறானா நிஜமாவே வரையறா அப்படின்ற ஒரு பரீட்சையெல்லாம் அவ வந்து வச்சா. இவரோ ஜெயில உட்கார்ந்து பெருமாள் கிட்ட நான் என்ன பண்ணேன், உம்மோட பக்தி உம்முடைய சரணத்திலே கைங்கரியம் தானே கேட்டேன், இன்னும் மேலும் மேலும் பழிதானே உழடுது, உம்முடைய நகையை நான் திருவிடுவேனா அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டத்தோட பெருமாளை வேண்டிக்க, திருவேங்கடமுடையான் யானையாக வந்தேனாம். அன்னைக்கு ராத்திரி அந்த ஜெயில யானையாக வந்து பிரத்யட்சமாய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த ஹத்திராம் பாவாஜியை தன்னுடைய தொண்டத்தினாலே தட்டி எழுப்புறாராம். அவருக்கு திடீர்னு ஆச்சரியம், இந்த யானை எங்கடா இங்க வந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சவுடனே அந்த யானை கத்துறது, கத்தினவுடனே எல்லாம் பட்டுகள்லாம் ஓடி வரா, எங்கேருந்துடா இந்த யானை வந்ததுன்றா, திடீர்னு அந்த யானை ஓடி காணாம போயிடுச்சு. எல்லாம் ஓடி வந்து ராஜாவை கேட்கறா, இவரோ கத்துறேர் ஹாத்தி ஹாத்திராம் ஹாத்திராம் அப்படின்னு, ஹாத்தின்னா யானை ஹிந்தியில, ராமர் ஹாத்தியா தான், ராமர் தான் என் ராமர், அவர் ராமபக்தர், ராமர் தான் வந்தேர் யானையாக, ராமன் தான் வந்தேர் அப்படின்னு கத்துறார் அவரு. பெருமாள் கிளம்பிட்டேரே மாயமாயிட்டேரேன்னு அவருடைய கத்த கேட்டு ஆச்சரியப்பட்டு, நீ உண்மையாலே பக்தர் தான், பகவான் உம்முடைய விளையாடுனது, நாங்கள் உமக்கிட்ட அபச்சாரம் பண்ணோம்னு எல்லாரும் அவரை சேவிச்சு, அன்னியிலிருந்து அவருடைய திருநாமமே ஹாத்திராம் பாபாஜி அப்படின்னு. இன்னைக்குமே அவளுடைய குடும்பத்திலவர்கள் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் மலையில இருக்கா, அந்த மடத்தில் யார் இருக்காளோ அவளுக்கு இன்னைக்குமே வந்து நித்தியஹாரதி உண்டு. அதே போல பெருமாள் பிரம்மோத்சவத்திலெல்லாம் நாலு மாடவீதி எழும் பொழுது முதல்ல அங்க வந்து சர்க்கார் ஹார்த்தி அப்படின்னு அவளே வந்து தட்டு தர, அந்த பாவா ஹத்திராம் பாவாஜி அவளோட பரம்பரையில வரவா. அப்படி இன்னைக்குமே பார்த்தா தட்சிண மாடவீதி, திருமலையில தட்சிண மாடவீதி ரொம்ப வசதி. அந்த மாடவீதிக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அங்க வந்து பகவானுக்கு நித்தியம் ஊஞ்சல் சேவை நடக்கும், சாஸ்திர தீப அலங்கார சேவை. அப்படி திரும்பின உடனே முதல்ல கோவில்ல இருந்து ரைட் அந்த பக்கம் திரும்பினா தட்சிண மாடவீதி வரும். அந்த தட்சிண மாடவீதியில முதல்ல ஆரம்பத்தில் ஹாத்திராம் பாபாஜி மட்டம் மேல இருக்கு, அங்கேயே பெரிய இது இருக்கும், பகவான் வந்து அவரோட தாயக்கட்டை விளையாடுற மாதிரி அங்க பெருசா சிற்பங்கள் இருக்கும். அந்த தட்சிண மாடவீதியில நடுவுல சுவாமி திருமலை நம்பிகள் முதல் முதல்ல திருமலையில வந்து அவர்தான் இருந்து கைங்கரியம் பண்ணார் ஆளவந்தாருடைய அனுகிரகத்தினாலே. அந்த தட்சிண மாடவீதி முடியற இடத்துல நம்ம அனந்தாழ்வார் தோட்டம், அப்படி இந்த மூணு மகான்களோட பகவான் திருவிளையாடல் பண்ணவர். அப்பேற்பட்ட பகவானுடைய பூர்த்தி கருணை, அந்த சௌலபியம், அந்த லீலைகள்லாம் இங்கேதானே பார்க்க முடியறது, அதனால நித்தியசூரிகளும் இங்கே வந்து ஆசைப்படுறார்கள் அப்படின்னு இந்த பாசுரம். இதுக்கு அடுத்தது அடியேன் மேவி அமர்கின்ற அமுதேன்றது பாசுரம், நாளைக்கு பார்க்கலாம். இங்க என்னன்னா, நவராத்திரி பிரம்மோத்சவம் எட்டாம் நாள், அந்த எட்டாம் நாளிலே பகவான் கார்த்தால தேர்ல எழுவேர், அதுக்கப்புறம் சாயங்காலம் குதிரவாகனம். இங்கதான் நித்தியசூரிகள் எல்லாரும் வந்து இங்க பெருமாளை கைங்கரியம் பண்ணாலும், அப்பேற்பட்ட பரத்வம் உள்ள பகவான் அந்த திருமலையிலே இருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு அந்த தேர் உற்சவத்தை அதுவுமாக நம்ம அனுபவிக்கிறது. ஏன்னா தேர் ஏறுறதுன்னா அப்பேற்பட்ட ரத்தோற்சவத்திலே முக்கியமான ஒரு உற்சவம் தேர், கருட வாகனம் தேர் அப்படின்றது, அந்த தேர்லே ஏறக்கூடிய பெருமாள். சாயங்காலம் குதிரவாகனம், குதிரவாகனம் வந்து திருவேங்கடமுடையானுக்கு வசதி, ஏன்னா கலியுக பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு. கல்கி எதுல வரையர்னா குதிரையில வரையர் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்லுவாங்க, குதிரவாகனம். அந்த மாதிரி கலியுக பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கிறதுனாலே இவருக்கு குதிரவாகனம் வசதி. ராமருக்கு என்ன வாகனம் அப்படின்னா ஹனுமந்த வாகனம். அதே போல நம் ஸ்ரீவாசருக்கு என்ன வாகனம் அப்படிங்கும்பொழுது குதிரவாகனம் தான், கலிக்கி கலிக்கி அவதாரத்தினாலே. அப்பேற்பட்ட இந்த நாள், அதனாலேதான் அப்பேற்பட்ட கலியுக பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கிறதுனாலே எல்லாரும் வந்து இப்பேற்பட்ட திருவிளையாடல்கள் பண்றதுனாலே, இப்பேற்பட்ட லீலைகள் பண்றதுனாலே, பக்தர்கள் கிட்ட அவ்வளவு சௌலபியமாக இருக்கிறதுனாலே, அதனால எல்லாரும் விரும்பும் அப்படின்னு மின்னவரும் மன்னவரும் விரும்பும் அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான பிரார்த்தித்து முடிவெடுக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.